الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் மார்க்கத்தில் அறிந்து செயல்பட வேண்டிய முக்கியமான விடயமாகிய அகீதா, அதிலே பிதுஅத்துடைய விடயங்களிலே இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்வதற்கான ஒரு வழியாக இந்த தொடர் உரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். மேலான சகோதர சகோதரிகளே, அதே அடிப்படையில் இந்த பிதுஅத்துகளில் இடம்பெறக்கூடிய எங்களுடைய அகீதாவை மாசுபடுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த வசீலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. வசீலா என்று சிலர் கருதிக்கொண்டு நம்மை ஏமாற்றிக்கொண்டு நம்முடைய வணக்கங்கள் பாலாகக்கூடிய முறையில் நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கு முக்கிய காரணம் வசீலாவென்றால் என்ன, இந்த வசீலா சொல்லக்கூடிய பாடம் என்ன என்பதை நாங்கள் அறியாமல் இருந்து கொண்டிருப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வசீலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இஸ்லாமிய கருத்தில் இதற்கு சரியான விளக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அகீதாவிலே தவறான வழிக்கு நாங்கள் சென்றுவிட மாட்டோம். எனவே யாரோ யாரோ எங்களிடத்திலே வசீலா என்ற அடிப்படையில் நாங்கள் இன்னின்ன விடயங்களை செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அது சொல்லப்படக்கூடிய விடயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலிலே அமைய பெற்றதா என்பதை நாங்கள் சிந்திக்காமல் செயல்படுவதன் காரணமாகத்தான் இந்த வசீலாவின் மூலமாக நாங்கள் வழிகேட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வசீலா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பொறுத்தமட்டில் உண்மையில் இந்த வசீலா இரண்டு வகையான வசீலா இருக்கிறது. ஒரு வசீலா இது அனுமதிக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது மாத்திரமல்ல இது இஸ்லாத்திலே புகழ்ந்துரைக்கப்பட்ட, இதை செய்யுமாறு எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்துடைய முக்கியமான ஒரு வணக்க வழிபாடுகளோடு பின்னிப்பிணைந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வசீலா முறைதான் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட முறைக்கு மாற்றமான முறை, இது அனுமதியற்ற முறையாக இருக்கிறது. உண்மையிலே இந்த இரண்டையும் ஒரு சேர கலந்து பொதுவாக வசீலா வசீலா என்ற பெயரிலே சமூகத்திலே சிலர் நல்ல விஷயங்களையும் சரியான விடயத்தையும் செய்வதோடு மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய விடயத்தையும் செய்து அவர்கள் அந்த வசீலாவையும் செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே பொதுவாக வசீலா என்று விட்டால் இதற்கு வரைவிலக்கணமாக உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்துத்தான் அத்தவசுலு இலல்லாஹி பில் ஈமான் வல் அமலி ஸாலிஹ் வஸாயிரி மா ஷரஹுல்லாஹ். எவ்வாறு ஈமானின் மூலமாக சாலிஹான வணக்கங்களின் மூலமாக ஏனைய இறைவன் எங்களுக்கு மார்க்கம் என்று சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களின் மூலமாக அல்லாவை நெருங்குவதற்கான வழிகளை தேடுவதுதான் வசீலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாவுடைய உகப்பை பெறுவதற்காக அல்லாவுடைய கட்டளைகளை எங்களுக்கு மத்தியிலே செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாவுடைய உகப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான வழியை தேடுவதுதான் வசீலாவாக இருக்கிறது. எனவே மேலான சகோதர சகோதரிகளே, இந்த வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு தெளிவாக சொல்லி செயலாற்றி காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படை இல்லாமல் யாரெல்லாம் இன்று வசீலா என்ற பெயரிலே வேறு வேறு விடயங்களை செய்கின்றார்களோ அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த வசீலாவை பற்றி இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வஅப்தகு இலைஹில் வசீலா. சூரத்துல் மாயிதாவிலே இந்த வசனம் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வபுத்தகு இலைஹில் வசீலா, நீங்கள் அல்லாவை அதாவது அவனளவில் நெருங்கக்கூடிய வழிகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாவை நெருங்கக்கூடிய வழி என்றால், இதற்கு பலவிதமான கருத்துக்களை தஃசீருடைய உலமாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சொல்லக்கூடிய அதாவது முழுமையாக நாங்கள் எடுத்து நோக்கின்ற பொழுது ஒரே ஒரு கருத்தை தான் இதில் இருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்காக நாங்கள் தஃசீர் இப்னு கஸீரை எடுத்துக்கொண்டால், அதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் சொல்லப்படக்கூடிய செய்தி அல் வசீலத்து அல் குர்பா. வசீலா என்று சொன்னால் அதே வணக்கம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கக்கூடிய வணக்கம் என்ற கருத்தை தான் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். யார்? இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தஃசீருடைய கலைகளுக்கெல்லாம் தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முக்கியமான தஃசீருடைய உலமாக்களுக்கெல்லாம் தலைவராக கூறப்படக்கூடிய இந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொரு தஃசீரை எடுத்துக்கொண்டால், தஃசீர் தபரி எடுத்துக்கொண்டால், அல் குர்பத்து ஃபில் ஆமால், அமல்களிலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெறுவதற்கான வழியை தேடுவது, இதுதான் வசீலா. அதே போன்று தஃசீருல் ஜலாலைன், இன்று மதரசாக்களே கூட ஓதி கொடுக்கப்படக்கூடிய தஃசீருல் ஜலாலைன், அதை எடுத்துக்கொண்டால் மா யுகர்ரிபுக்கும் இலைஹி மின் தாத்திஹி, அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ்வளவிலே நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவைகள் தான் இந்த வசீலா, வழிபாட்டின் மூலமாக. அதே போன்று இன்னும் பல தஃசீர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. தஃசீர் சமர்கந்தி என்னொரு தஃசீர் இருக்கிறது, அதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அதிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன? உத்லுபுல் கராபத் வல் ஃபல்யத் பில் ஆமாலி ஸாலிஹா, சாலிஹான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்விடத்திலே சிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழியை தேடுவது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தெல்ல தெளிவாக இந்த கருத்துகள் தான் இந்த தஃசீருடைய விளக்கமாக எழுதப்பட்டிருக்கின்ற பொழுதும் இன்று சமூகத்திலே இந்த கருத்தை மூடி மறைத்துவிட்டு நீங்கள் என்ன செய்வது? வசீலா என்பது அல்லாவிடத்திலே நேரடியாக உங்களால் செய்ய முடியாத ஒன்றை இன்னொரு ஓலியாவின் மூலமாக, இன்னொரு வழியின் மூலமாக, இன்னொரு ஷேகின் மூலமாக, இன்னொருவரின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதென்ற ஒரு தப்பான கருத்தை, எந்த தஃசீருமே கொடுக்காத ஒரு கருத்தை சமூகத்திலே ஊடுருவப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கு மாற்றமாக, இந்த கருத்துக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ்கள் கூட எங்களுக்கு தெளிவாகவே பல புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள், புகாரிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது தெளிவாக. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே மூன்று சகோதரர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எதாச்சையாக அந்த பயணம் போய்கொண்டிருக்கின்ற பொழுது இரவாகிவிட்டது. அவர்கள் ஒரு குகையிலே ஒதுங்குகின்றார்கள். அந்த குகையிலே வைத்து அப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு பாறாங்கல் வந்து விழுகிறது, குகையை மூடிக்கொள்கிறது. மூன்று பேரும் சிந்திக்கின்றார்கள், என்ன செய்யலாம்? முழு குகைவாசலையும் மூடிக்கொள்ளும் அளவுக்கு பெரும் பாறாங்கல் வந்துவிட்டது. யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது, அசைக்க முடியாத பிரமாண்டமான கல்லாக இருக்கிறது. இப்பொழுது மூன்று பேர்களும் சிந்திக்கின்றார்கள், மூன்று பேர்களும் முடிவு செய்கின்றார்கள், நாங்கள் இப்பொழுது செய்வதற்கான ஒரே ஒரு வழி, இதிலே இருந்து பாதுகாப்பு பெற்று வெளியேவதற்கான ஒரே ஒரு கடைசி வழி என்ன? நாங்கள் செய்த வணக்கத்தின் மூலமாக, அல்லாவுக்காக வேண்டி செய்த வணக்கங்களின் மூலமாக அல்லாவிடத்திலே உதவியை தேடுவது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், அவர்களுடைய காலத்திலேயும் அவர்கள் அறிந்து வைத்திருந்த நபிமார்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்து உலமாக்கள் இருந்தார்கள், அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நல்லவர்கள் இருந்தார்கள். யாரை கொண்டாவது உதவி தேடினார்களா? இல்லை, என்ன சொல்கின்றார்கள்? வணக்கங்களின் மூலமாக, நாங்கள் செய்த அல்லாவுக்காக வேண்டி செய்த வணக்கத்தின் மூலமாக அல்லாவை நெருங்க வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதில் ஒரு மனிதர் கேட்கின்றார், யா அல்லாஹ், நான் எப்பொழுதும் என்னுடைய தாய் தந்தைகளை மதிக்கக்கூடியவனாக இருந்தேன். எப்பொழுதாவது நான் என்னுடைய வேலைக்கு போய் திரும்பிவிட்டால், நான் பால் கறந்து வந்தால் அல்லது ஏதாவது ஒன்றை கொடுப்பதாக இருந்தால்,